காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. உன்னழகாலே உன்னழகாலே என் வெயில் காலம் அது மழைக்காலம். உன் கனவாலே உன் கனவாலே மனமலை பாயும் நல்ல கூடை சாயும். என் காதல் சொல்ல காற்றோடு கை வீசி நீ பேசினால் அந்த நெஞ்சோடு புயல் வீசுதே. பயதோடும் மனதோடும் சொல்லாமலே சில எண்ணங்கள் மலை வீசுதே. ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, இந்த நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நினைக்காமல் விழி மூடடி, இந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. Yeah, there.